வெட்ட மலை ஏது, முன்னும் பின்னும் மோதும் போது வெட்ட வெட்ட மரமேது, வெக்கை கொட்ட குளிரேது, கட்ட கட்ட கயிறேது, கங்கை வெள்ளம் பாயும் போது இன்றைக்கு துணிந்தால் பிறப்பை ஜெயிக்கலாம், வில்லங்கம் எதற்கு விரட்டி அடிக்கலாம், தொண்டாட வேணும் இன்னும் வேகம். கஷ்டம் என்ன புரியாது, உண்மை என்று முறையாது, உன்னை என்னை கீறும் போது ரெண்டில் ஒன்று அறியாது, கண்கள் துஞ்ச வழியேது, அல்லல் என்றும் விலகாது, அச்சப்பட்டு வாழும் போது உள்ள நெருப்பில் யமனை எரிக்கலாம், நில்லென்று நிறுத்தி உயிரை எடுக்கலாம், கண்ணீரை கைது செய்யும் காலம். நில்லாமல் செல்வோம் நண்பனே, செந்நீரும் கண்ணீரும் சிந்தாமல் நல்வாழ்வு இங்கேது ஒன்றாக வெல்வோம் நண்பனே. கோபுரம் என்றாலும் துணிந்து துணிந்து ஏற கைகளில் வாராதோ வானே, வேதனை எல்லாமும் விரண்டு விரண்டு ஓட காயமும் மாறாதோ தானே, சாதன உன்னை கொல்ல வந்தோம். ஏ அரக்கா.